శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా హృది అస్సంతు పరంపరాయ నమః. முன்னாடி என்ன பார்த்தோம், இது மாதிரி உபாயம் மோட்சத்துக்கு எது அப்படின்னு கேட்டா அது பக்தி தான். அந்த பக்திங்கிற உபாயம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது ஞான விசேஷம். அது ஞான விசேஷம், அதுவும் ஞான விகாச விசேஷம் சாமி சாதிக்கிற பாஷ்யக்கார இடத்துல உள்ள அதுதான் ஞானத்தினுடைய ஒரு விசேஷ நிலை அப்படின்னு சொன்னோம். அது கூட எப்படி இருக்கும், பிரீதி ரூபமா இருக்கும். பிரீதி ரூபமனு தியானம், அதாவது ஸ்னேகபூர்வமனு தியானம் பக்தி ரித்யபிதீயதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அர்த்தம் அது. அதையும் பார்த்துட்டோம். அது அதனால அப்படிப்பட்ட நிரதிசய பிரீதி ரூபமான பக்தி தான் மோக்ஷோபாயமாக இருக்கு. அதனால நான் எனக்கு மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னா அதுக்கு எது சாதனம் அப்படின்னு சொன்னாக்க பக்தி அப்படின்னு சொன்னோம். அப்ப பக்திக்கு எது உபாயம் அப்படின்னு கேள்வி வருமோன்னு சொல்லுவோம். பக்திக்கு எது உபாயம் அப்படின்னு கேட்டாக்க இது நம்ம சித்தாந்தத்துக்கே ஒரு விஷயம். வர்ணாசிரம தர்மங்கள் தான் கர்மாக்கள். அந்த கர்மாக்களை வச்சுட்டு நாம பண்ணணும். வர்ணாசிரமம் முதலான தர்மங்கள் இப்போ சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னு மூணு ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் பாண்டித்யம்னு ஒண்ணு சொல்றோம், பால்யம் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், சமதமாதிகள் அதையும் சொல்றோம். இது அத்தனையும் நாம் சேர்ந்திருக்கணும். அதுல வர்ணாசிரம தர்மங்கள் பிரதானமா அங்கா வகிக்கிறது. இப்போ பாஸ்கராச்சாரியரோ யாதவ பிரகாஷாச்சாரியரோ அவ என்ன பண்ணா அப்படின்னாக்க, கர்மாவையும் சேர்ந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு அவ சொன்னான். கர்மாவும் பக்தி யோகமும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். அதே மீமாம்சகன் என்ன பண்ணா, கர்மாவே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே அத்வைதிகள்லாம் என்ன பண்ணாக்க, கர்மாவே வேண்டாம், கர்மாவே இல்லாமல் நமக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்ற. இன்னும் சில பேர் கர்மா பண்ணுங்கோ, ஆனால் அந்த கர்மாவதற்கும் சம்பந்தம் இல்லை. அது என்னன்னாக்க, ஒரு யோகியை சம்பாதிச்சு கொடுக்கும். இவ சந்தியாகீனா அசுச்சிஹி அனர்ஹா சத்வ கர்மசு அப்படின்னுட்டு ஸ்மிருதி சொல்றது. அதாவது சந்தியாவந்தனம் பண்ணாம நாங்க என்ன தர்மத்தை பண்ணாலும் என்ன பெரிய கர்மா உணர்ப்பிச்சாலும் பலன் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாதான் மேல காரியத்துக்கு நமக்கு யோகியதை வருது. ஆகையினால கர்மாக்களை பண்ணுங்கோ, அதனால யோகியதா சம்பாதன அர்த்தம் தான் அப்படின்னு சொல்ற. ஆனா பெருமாளுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னாக்க, கர்மயோகத்தை முதல்ல அனுப்பிங்கோ. கர்மயோகத்தை அனுப்பிச்சாக்க அது வந்து நமக்கு மனசுத்தியை கொடுக்கும். மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள் எல்லாம் வெளியேற்றிடும். அந்த கல்மஷங்கள் எல்லாம் போயிடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஞானமானது உற்பத்தி ஆகும். அதன் பேரில் ஞான யோகத்துல பிரவர்த்திக்கலாம். ஞான யோகத்துல பிரவர்த்திச்சாக்க ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அதாவது சுத்த ஆத்மா நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்தரிக்கலாம். அது ஆயிடுத்துன்னு இந்த ரெண்டு கர்மயோகம் ஞான யோகத்துக்கு அங்கமா இருக்கு, இந்த ரெண்டும் பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கும். அதனாலதான் நம்ம பாஷ்யகாரர் சாதிச்ச விஷயம் இது என்ன அப்படின்னாக்கா, முதல் ஆறு அத்தியாயங்கள்னால பிரதம சக்தம், அதுல கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டும் சொல்லப்பட்டது. அடுத்த ஆறு அத்தியாயத்தினால 7, 8, 9, 10, 11, 12 அதுல பக்தி யோகத்தை சொல்றேன். கடைசி ஆறு அத்தியாயங்கள்னால இந்த சொல்லப்பட்ட கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அவைகளை விசாரிச்சு அதனுடைய சுரூப விசோதனம் சோதனம் பண்ணி நல்லா விசாரம் பண்ணி பிரமாணம் உபதேசிக்கிறார் அப்படின்னா நம்ம பாஷ்யகாரர் சாதிச்சிருக்க, கீதார்த்த சங்கிரகத்துல அதான் சாதிச்சிருக்கார் ஆள் வந்தார். அதுதான் சாஸ்திர சித்திரிகையில சுவாமி விளக்கமா சாதிக்கிறார். ஆகையினால கர்மா அங்கமாக இருக்கு, கர்மா அங்கமாக இருந்து அது நமக்கு பக்தி யோகத்துல கொண்டு போய் விடுறது ஞான யோக துவாரா அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து தாத்பரிய சிந்திக்கையில ஒரு விஷயம் சொல்ற, எதுக்கு கர்மயோகம் பண்ணணும், நேர ஞான யோகத்துல நேர பொறுத்து சொல்லாமே அல்லது பக்தி யோகத்திலேயே நேர பொறுத்து சொல்லாமே அப்படின்னு சொன்னாக்கா தாத்பரிய சிந்திக்கையில பரியாசம் பண்ற சுவாமி. என்ன பரியாசம் பண்றேன்னா, இது வேற மாதிரி ரகா ஒருத்தன் வீடு கட்ட ஆரம்பிச்சா, வீடு கட்ட ஆரம்பிச்சு கான்ட்ராக்டர் வந்து பேசினார், இவர் கேட்கிற எஜமானம் கேட்கிற ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கிரவுண்ட் ஃபுளோர் எவ்வளவு ஆகும், 18 லட்சம் ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு எவ்வளவு ஆகும், 12 லட்சம் ஆகும், செகண்ட் ஃபுளோருக்கு 8 லட்சம், அப்போ கிரவுண்ட் ஃபுளோரும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வேணாம் செகண்ட் ஃபுளோர் வண்டி கட்டி கொடுத்துரு எனக்கு என்ன ஆகும். இத சுவாமி அது சௌதம் அப்படின்ற பதப்பிரயோகத்தை சொல்ற, முதல் சௌதம் ரெண்டாவது சௌதம் வேணாம் மேல் சௌதத்தை கட்டி கொடுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கர்மயோகம் ஞான யோகம் வேண்டாம் சொன்னாக்கா அப்படின்னு பரியாசம் பண்ற. அவர் சுவாமி இந்த மாதிரி சாதிப்பார். அதனால ஒருத்தர் வந்து தாத்பரிய சிந்திக்கையில இருக்கு ரெண்டாவது அத்தியாயத்தை. ஆக நாம வந்து படிப்படியா தான் போகணும், படிப்படியா தான் போகணும். யவன ரூபன் இந்த படிப்படியா எனக்கு வேண்டாம், நேரம் நான் ஞான யோகத்திலே பிரவர்த்திப்பேன்னு சொன்னாக்க அவன் நித்தியாச்சாரத்தை உச்சதே அப்படின்னு பிரமாணம் சொல்ற மூணாம் அத்தியாயத்தில். அவன் பொய்யான ஆச்சாரம் அவனுடையது, உண்மையிலேயே அவனுக்கு வந்து ஆச்சாரம் இல்லை, அவனுக்கு எதுவும் பண்ண தெரியல, பண்ண தெரியல. தியானம் பண்றேன்னுட்டு கண்ண மூடினு உட்காந்துன்னு சொல்லுவோங்க, மனசுக்குள்ள விஷயங்கள் தான் போகும். அதே கர்மயோகத்தை அனுப்பிச்சு ஞான யோகத்தை அனுப்பிச்சாதான் இந்திரிய நிற்கிறவங்கலாம் அவரும் கடைசியா சொல்லிட்டு போறேன். அதனால கர்மா இல்லாம இதெல்லாம் வராது. சூத்திரக்காரன் என்ன பண்ற, மூணாவது அத்தியாயம் 4வது பாதம் அதுக்கு அங்க பாதம்னே பேரு. அந்த அங்க பாதம் கொஞ்சம் முதல் அதிகரணமே புருஷா போத சப்தாதி பாதராயினா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 20 சூத்திரங்கள், இந்த 20 சூத்திரங்கள் இருக்கிற ஒரே அதிகரணம் அதுதான். மீதி உபயலிங்காதிகரணம் 15, ஞாதிகரணம் 14 அப்படிதான் இருக்கும். இந்த 20 சூத்திரங்கள்னால கர்மாக்கள் அங்கமாறுது, கர்மாவை அங்கமாக உடைய இந்த இது இருக்கே வித்யை அதுதான் புருஷார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அது சொல்லிட்டு அதன் பிறகு சொல்ற, சர்வாபேட்சாத யஜ்ஞாதி சுபே, இது ஒரு சூத்திரம். அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்ற, விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு சொல்ற, அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது என்ன அர்த்தம், சர்வாபேக்ஷாச்ச யஜ்ஞாதி சுபேஹே அப்படின்னு பிராமணாக விதிரந்தி சமேதம் வேதானவசனேன பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு பதம் இருக்கு. அந்த பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னாக்க, யஜ்யத்தினால யஜ்யேன தானேன தபசா அநாசகேனம் தொடருக்கு. அநாசகேனா உபவாசம் அர்த்தம் பண்றா, அல்லது பலத்துல இச்சை இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்றா. இத மாதிரி வாக்கியம் இருக்கு அங்க. இப்போ யஜ்யாதி சுபே அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி அங்கங்கள் இல்லாம போக முடியாது. அங்க நிறைய விசாரம் எல்லாம் பண்றிருக்க, பாஷ்யகாரர் சுத பிரகாதிகாச்சாரியர் சுவாமி தேசிகன் வந்து அறிகன் சாராமணி அது மாதிரி இதுல சத்துதூழினி அதுல இந்த விவிதிரந்தின்னு ஒரு பதம் இருக்கு. விவிதிரந்தின்னாக்க உபாசனம் பண்ணுவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது அறிவதற்கு விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் பண்றா, அதை உண்டுதான். அப்போ ஆசை வருது பாருங்க, எனக்கு பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை வருதே, அந்த ஆசைக்கு உண்டிதான் கர்மா அங்கமாக்குமே. ஆசை உற்பத்தி பண்ணும் வித்யைக்கு கிடையாது, வித்யைக்கு கிடையாது அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த விவிதிரந்தின்னு வச்சுன்னு அவ சொல்ற அத்வைதிகள். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, பாஷ்யகார சொல்றான், ஒரு குதிரை இருக்குது, ஒரு குதிரை ரொம்ப அழகா இருக்குது, பிரம்மாண்டமா கம்பீரமா அற்புதமா இருக்கு. அத பார்த்த உடனே இவன் என்ன சொன்னா, அங்க ஒரு வாக்கியம் அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு ஒரு பதம் சொல்றான். வாக்கியம் அஸ்வேன ஜிகமிஷதி, அஸ்வேன கச்சதின்னு சொல்லணும். ஆனா என்ன சொன்னா அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு ஒரு பதப்பிரயோகம் பண்றான். அஸ்வேன ஜிகமிஷதினாக்க குதிரைய குதிரைய பார்த்த உடனே குதிரையோ குதிரையோட செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்படின்னு வருது. குதிரையோட சொல்ல வேணும் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு. அதுக்கு சுவாமி வந்து பாஷகர் என்ன கேக்குற, இப்ப குதிரையினோட குதிரையோட போகணும்னு ஆசை வருதுனாக்க, அப்போ குதிரையில போறதுக்கு ஆசை வருதே அதுக்கு வேண்டிதான் அந்த குதிரை சாதனமா, போறதுக்கும் சாதனமா இருக்கா இல்லையா? அது அந்த குதிரையில நம்ம பிரயாணம் பண்ணணும், பிரயாணம் பண்றதுக்கும் சாதனமா இருக்கு. ஒரு சைக்கிள் ஓட்ட சைக்கிள் இருக்கு, இல்ல ஓட்ட வண்டி இருக்கு, படபடபடன்னு சப்தம் வருது, ஒழுங்கா போடாது, பிரேக் இல்ல, இது இல்ல, லைட் இல்ல, படல இல்ல, அப்படிலாம் அந்த இல்லைன்னாக்கா யாருக்குமே அதுல போக பிடிக்காது. அதே வண்டி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டிய பிரயாணம் பண்றதுக்கு ஆசை வரும், பிரயாணம் பண்றதுக்கும் அது சாதனமா இருக்கும். இப்போ பிரயாணம் பண்றதுக்கும் சாதனம், ஆசை வர்றதுக்கும் சாதனம், பிரயாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வர்றது பாருங்க, அதுக்கும் சாதனமா இருக்கு. இத பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல அஸ்வேன ஜிகமிஷதி அப்படின்னு. அந்த மாதிரிதான் இது வந்து யஜ்ஞேன தானேன தபசா அனாசகேன அந்த விவித நந்தின்றது எல்லாத்தையும் அன்வயிக்கிறது. வேதனம் உபாசனம், அந்த உபாசனத்துல இச்சை வரணும், அந்த இச்சைக்கும் சாதனம் கர்மா. அந்த மாதிரி அந்த வேதம் உபாசனம் இருக்கே உபாசனத்துக்கும் சாதனம், உபாசனத்துல ஆசை வரணும், அதுக்கும் இந்த கர்மாவானது சாதனமா இருக்கு. அந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், அதற்கும் சாதனமா இருக்கு. சரி அப்படியான வெறும் விதந்தின்னு சொல்லிட்டு போனாமே, அதை விட்டுட்டு எதுக்கு விவிதந்தின்னு சொல்றது இது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா, அங்க சுகப்பிரகாசிகர் அரியவன தாராவளி ரெண்டு இடத்துலயுமே சாக்கியத்தை இப்ப நிதித்யாசிதவியான்னு சொல்றோம். நிதித்யாசிதவியான தியானம் பண்ண ஆசைப்படுறது அப்படின்னு, இது என்ன அர்த்தம் அதுக்குன்னா, அதை வச்சுண்டு சுகப்பிரகாசிகளையும் சாராவளியிலையும் சமாதானம் சாதிக்கிறார். சுகப்பிரகாசிகாரும் சரி தேசியனும் சரி, என்ன சமாதானம்னா, நம்ம உபாசனம் பண்றதுன்னு இருக்கதே அந்த உபாசனம் பண்றது கடனேன்னு பண்ணக்கூடாது, தலையெழுத்தே இதை பண்ணாதான் பண்ணுவான் அப்படின்னு பண்ணக்கூடாது, ஆசைப்பட்டு பண்ணணும். எந்த கிரியையை நம்ம பண்ணினாலும் சரி ஆசைப்பட்டு பண்ணினா தான் அது மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நம்ம ஏதாவதானோன்னு பண்ணினோம் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன கிடைக்கும்? அதனால இந்த சன் பிரத்யம் இருக்கு, விவிதந்தி ஜிகமிஷதி அப்படின்னு. ஆசைப்பட்டு பண்ணணும் எந்த காரியத்தையும், எந்த காரியத்தையுமே ஆசைப்பட்டு பண்ணணும்னாக்க இது உபாசனமாச்சே. நேற்று சொன்னமே பெருமாளை பார்த்தா ஒரு ஆனந்தம் வருதா இல்லையா மனசுல, அந்த சந்தோஷம் வருது இல்லையோ, இந்த பெருமாள் நம்ம சேர்க்கை நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குதே அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லையோ. ஆண்டவன் முக்தினா தேவையில் போகுதான் கேட்டதுலேயே மனசு உறுத்திட்டு இருந்தது. ஆண்டவனை கேட்டா ஆமா போக போறேன், ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி போறதா இருக்கேன் அப்படின்னு சாய்ச்சாரு. எனக்கு மனசுல ஆசை வருது, உடம்புல திம்பு இருக்குமான்னு தெரியல, ஆசை வரணும். அந்த ஆசை வந்து போய் அப்படியே போனா என்ன அப்படின்ற தைரியம் வரல, அங்கதான் போயிட்டு போறோம். முக்தி கஷேத்திரம் கொஞ்சம் நேரைய போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போலாமே வராது. ஆனா அந்த ஆசை வரணும், அந்த ஆசை வந்து போகணும். எதுவா இருந்தாலும் எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் அவசப்பட்டு அனுஷ்டிக்கணும், அதுலயும் உபாசனத்துல அப்படிதான் பண்ணணும். அதுக்கோசரம் விவிதி நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அங்க நிறைய சூத்திரங்கள் பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். விகிதத்துவாத்த ஆசிரம கர்மாபி அப்படிங்கிற, வெறும் கர்மாவை அனுஷ்டிச்சா போறோம், அந்த பிரம்ம வித்தியக்கு எந்த கர்மாவோ அதை பண்ணுங்க போறோம், வெறும் ஆசிரம கர்மாக்கள்லாம் வேணும். ஆசிரம கர்மான்னா என்ன அர்த்தம்னா, யாரா இருந்தாலும் சரி, புருஷாலோ ஸ்திரீகளோ யாரா இருந்தாலும் அவாவா வர்ண தர்மங்களை அனுஷ்டிக்கணும், அவாவா ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். வர்ண தர்மங்கள்னாக்க பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரால் அப்படின்னு வர்ணங்கள் சொல்றோம், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்ன்ற இருக்கிறோம். அதனால இந்த நாலு விதமான வர்ணங்கள், அந்த வர்ண பேதங்களுக்கு அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற அனுஷ்டானத்தை பண்ணணும். சுதர்மே நிதனம் ஷேயக பரதர்மோ பயாவக அப்படின்னுட்டு அங்க சுதர்ம சத்துவத்துக்கு அபாவா யோகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. அது இவ்வளவு தூரம் கொண்டு வரலாம், தன் கடமையை தான் பண்ணணும், தன்னுடைய தர்மத்தை தன்னுடைய ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு. அதனால ஆசிரம தர்மங்கள் எப்பொழுது அனுஷ்டிச்சுட்டே ஆகணும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே விஜயா வச்சேன், அது சந்தியாகினா அசுஜிகி அனர்ஹா சர்வகர்ம அப்படின்னு. அதனால சந்தியாவந்தனன்றது ஆசிரம தர்மம், அதை அனுஷ்டிச்சே ஆகணும். அத மாதிரிதான் அவகாசம், அக்னிசந்தானம், நித்யாக்னிஹோத்திரிகள், இது நித்திய கர்மமாகவோ எதுவா இருந்தாலும் அது வர்ண கர்மங்கள். அது மாதிரி ஆசிரம தர்மம், சன்னியாசி தர்மம் சன்னியாசியா தான் அனுஷ்டிக்க முடியும், அவர் தான் பண்ணணும். கிரகஸ்த தர்மத்தை கிரகஸ்தம் தான் அனுஷ்டிக்கணும், பிரம்மச்சாரி தர்மத்தை பிரம்மச்சாரி தான் அனுஷ்டிக்கணும். அவாவாளுக்கு வேண்டிய ஆசிரமம் இருக்கு பாருங்க, அந்தந்த ஆசிரமம் அந்தந்த ஆசிரம தர்மத்தை அவாவா அனுஷ்டிக்கணும். இன்னொருத்தர் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மத்தை இன்னொருத்தர் அனுஷ்டிக்க கூடாது. ஒரே ஒரு உதாரணம், சாஸ்திர தீபிகையில மீமாம்சக இது பண்ற காம்சிய பாத்திர நியாயவத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சாஸ்திர தீபிகையில பார்த்ததாரம்பிச்சார் மீமாம்சக புத்தர். அதாவது காம்சிய பாத்திர போஜன நியாயம்னு ஒரு வசனம். அது என்னன்னாக்க, எந்த பாத்திரத்துல யார் சாப்பிடுறது அப்படின்னு கேள்வி வரச்சு. இது சாப்பிடுறது இப்ப எல்லாம் இல போட்டு சாப்பிடுறோம், ஆனால் ஆன்மீகங்கள் எல்லாம் சொல்லிச்சு பாத்திரத்துல சாப்பிடுறதுக்கு சொல்றது போஜன பாத்திரம், போஜன பாத்திரம் சொல்ற சுவாமி வந்து சுவாமி வியாக்கியாக்காரன், ஒரு ஆச்சாரியர் இருக்க, அவர் எதுல சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாக்க, தங்க பாத்திரத்துல சாப்பிடலாம், வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடலாம், அத மாதிரி பித்தளை பாத்திரம் காம்சிய பாத்திரம் அதுலயும் சாப்பிடலாம். இது ஆச்சாரியருக்கு நியமம் கிடையாது, எந்த பாத்திரத்தாலும் சாப்பிடலாம் அப்படின்றது ஆச்சாரியம். அதே பிரம்மச்சாரி சிஷ்யன் இருக்கான் பாருங்க, வித்யார்த்தி சிஷ்யனுக்கு என்ன நியமம் அப்படின்னாக்க, காம்சிய பாத்திரத்துல தான் சாப்பிடணும், காம்சிய பாத்திரத்துல தான் சாப்பிடணும் அது அப்படின்ட்டு சிஷ்யனுக்கு நியமம். ஆனா சிஷ்யனுக்கு என்ன ஆசைன்னாக்க, ஆச்சாரியர் எப்படி அனுஷ்டிக்கிறாரோ அது மாதிரி தானும் அனுஷ்டிக்கணும்னு ஆசை. அவர் மூணு மணிக்கு தீர்த்தாமடுறா பிராம முகூர்த்தத்துல, தானும் போய் அது மாதிரி தீர்த்தாமணும் அப்படின்னுட்டு சிஷ்யனுக்கு ஆசை. சிஷ்யர் ஆயிரத்துக்கு எவன் பண்றாருன்னு தானும் ஆயிரத்துக்கு பண்ணணும், அந்த மாதிரி அவனுக்கு ஆசை சிஷ்யருக்கு. அப்போ ஆச்சாரியர் எது எந்த பாத்திரத்துல சாப்பிடுறாரோ அத மாதிரி பாத்திரத்துல தானும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு சிஷ்யர். ஆனா இவருக்கு நியமம் என்ன, காம்சிய பாத்திரம் அந்த பித்திர பாத்திரத்தை தான் சாப்பிடணும்னு நியமம் இருக்கு. இவர் ஆச்சாரியர் வெள்ளி பாத்திரத்தை சாப்பிடுறாரு தங்க பாத்திரத்தை சாப்பிடுறேன்னு சிஷ்யனும் சாப்பிட்டேன்னாக்கா நியமத்தை மீறிட்டதா ஆயிடும், தர்மாதிக்கிரமம் வந்துடும். தன்னுடைய தர்மம் எதுவோ அந்த ஆச்சாரத்தை மீறிட்டார் அப்படின்னு வந்துடும். அதனால அவர் பண்ணக்கூடாது, அவர் பண்ணக்கூடாது. இப்ப அவருக்கு ஆச்சாரியோ வெள்ளி பாத்திரம் சாப்பிடுறேன்றே என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டு, அப்ப ஆச்சாரியருக்கு சிஷ்யனை கண்டா ரொம்ப பிடிக்கிறது, சிஷ்யருக்கோ ஆச்சாரியர் கண்டா பிடிக்கிறது. பாக்குறாரு ஆச்சாரியர் நமக்குதான் எந்த பாத்திரம் வேணாலும் சாப்பிடலாமோ, சிஷ்யனை கொண்டுதான நியமம், அதனால சிஷ்யனுக்கு பிடிச்சிருக்கே அதனால தான் வந்து பித்தளை பாத்திரம் சாப்பிடுறாரு, காமசே பாத்திரத்தை அதை பார்த்துட்டு சிஷ்யர் வந்து சாப்பிடுறாரு. அப்ப என்ன எடுத்து, சிஷ்யருடைய நியமமும் ரட்சிக்கப்பட்டது, சிஷ்யருடைய ஆசையும் பூர்த்தியா எடுத்து, ஆச்சாரியரும் அவருடைய இது என்னன்னா அனுஷ்டானம் சரியா போயிடுச்சு. இத சுரபணம் சுவாமி ஸ்மிருத்தியர்கள் விஷயத்துல இந்த நியாயத்தை உதாரிச்சிருக்காரு, காம்சபாத்திரன் நியாயா அப்படின்னு எடுத்திருக்காரு. இது காம்சபாத்திர போஜன நியாயம்னு இருக்கு பேரு, மீமாம்சகால் அதை உதாரிச்சிருக்காரு. இப்ப அதனால இந்த நியமத்தை எல்லாரும் அனுசரிச்சு ஆகணும், நியமத்தை மாறக்கூடாது. அவாவா ஆசிரம தர்மத்தை தான் அவாவா பண்ணணும். இப்ப சிஷ்யனா இருக்கிறவர் பிரம்மச்சாரியா இருக்கார், ஆச்சாரியர் கிரகஸ்தரா இருக்கலாம், அவர் கிரகஸ்தரா இருந்துட்டாருனாக்க அவருக்கு அந்த சுரூபம் உண்டு, எதனாலும் சாப்பிடலாம். அதனால அவாவா ஆசிரம தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும், அதனால ஆசிரம தர்மத்தை மாற்றக்கூடாது அது நியதமா இருக்கணும். விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சூத்திரகாரன் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க வந்து நித்திய கர்மாவோ அல்லது நைமித்திக கர்மாவோ எதை பண்ணினாலும் பிரம்ம வித்தியைக்கு சேர்ந்து பண்றதா வச்சுக்கோங்க. அதையும் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இதுதான் கர்மண்யவாதிகாரத்தே மா தலையேஷு கதாச்சனே, பலத்தை எதிர்பார்க்காம தானே பண்ணணும். அதனால பலாபிசந்தி ரகிதமா இவன் அனுட்டிக்கணும் இந்த கர்மாக. பலாபிசந்தி ரகிதமா அனுட்டிச்சாதான் இவனுக்கு எல்லாம் சபலமாகும். பலாபிசந்தி ரகிதமா பண்ணணும். பலாபிசந்தியில அவனுக்கு இச்சையே இருக்கும் கூடாது. இந்த படம் வேணும், அந்த படம் வேணும், எதுவுமே கூடாது. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இன்னும் அற்புதமா ஒரு விஷயம் சொல்றோம். நியாச தர்சகத்துல முதல்ல ஸ்லோகம், அகம் மத்ரக்ஷண பரஹ மத்ரக்ஷண பலன் ததா. என்ன கர்த்தத்வ தியாகம் அத மாதிரி, கர்ம தியாகம் அந்த மாதிரி, பல தியாகம் மூணுமே சாத்விக தியாகம் பண்ணிடணும். எதுவுமே எந்த கிடையாது. இதனுடைய கர்த்தாவும் அவனே, இதனுடைய கர்மாவும் அவனுக்கே, இதனுடைய பலனும் அவனுக்கே. அந்த மாதிரி சிந்தனை வரணும். ஸ்ரீபதேரேவே ஆத்மானம் ஸ்ரீவேத்புரக. அதனால சுரூப தியாகமும் பண்ணிடணும், கர்த்தத்வ தியாகமும் பண்ணணும், கர்ம தியாகமும் பண்ணணும், பல தியாகமும் பண்ணிடணும். எதுவுமே நமக்குன்னு கிடையாது. இதுதான் சுவாமி வந்து பாஷ்யகாரருக்கு திருவுள்ளமாக, பாஷ்யகாரன் கீதையில இருக்குது, நாலாம் அத்தியாயத்துல சாத்விய அத்தியாயத்துல பத்தி சாதிச்சிருக்காரு கீதா பாஷ்யத்துல. அதனால அதை கொண்டு சாத்விக தியாகம் பண்ணணும். அதனாலதான் ஒரு விஷயம் சொன்னோம், யஜ்ஞான தானேன தபசா அநாசகேனன் ஒரு பதம் இருக்கு. அநாசகேனன்னாக உபவாசங்கிற அர்த்தம். ஏன்னா தபசுன்றது சன்னியாசிக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் அது உண்டு. அநாசகேனன்றது சன்னியாசிகளுக்கு தான் பிரதானம். உபவாச கர்மம் அவாளுக்கு அதிகம். உபவாசம் இல்லை, எட்டு கவலம் தான் சாப்பிடலாம். அவன் நிறைய சாப்பிடக்கூடாது, எட்டு கவலம் தான் சாப்பிடலாம். அவன் தன் கை எவ்வளவு பிடிக்குமோ எட்டு கவலம் ஒரு வேலை தெரியாண்டவன் மாதிரி எழுந்துள்ள இருக்கணும் அப்படிதான் சொல்றாரு. அதனால அவளுக்கு வந்து உபவாசம் அதிகம். அவளுக்கு அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அந்த மாதிரி உத்தராயண புண்ணிய காலம் வந்ததுனாக்கா அந்த ரெண்டு நாள் அவளுக்கு உபவாசம் சொல்றது, உபவாசம் தான் இருக்கணும். அடுத்த நாள் தான் அவன் சாப்பிடணும். அந்த மாதிரிதான் அவளுக்கு நேத்து அதிகம் உபவாசங்கள் அவளுக்கு அதிகம். இது ஒரு மார்க்கம். இன்னொன்னு பாஷ்யகாரரும் அப்பைய தீட்சிதர் அவா பக்கம் ரெண்டு பேருமே அநாசகேன அப்படின்றதுக்கு உபவாதம் அர்த்தம் என்ன, இன்னொன்னு பலாபிசந்தி ரகிதேனே அப்படின்னு பண்றா. பலத்துல இச்சை இல்லாம, பலத்துல இச்சை இல்லாம இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனால பலத்துல என்னைக்கு இச்சை வரக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும். அது ஏன் அப்படின்னா, அத மாதிரி பண்ணினாத்தான் நமக்கு அல்ப விஷயங்கள்ல ஆசை வராது. அதே எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, நம்ம எது கேட்கிறோமோ அதுல ஒரு அம்சம்தான் கிடைக்கும். தேசியம் உதாரிக்கிற ஷரீராரோக்கியம் அத்தாம்சே போகாம் செய்வான் சங்கிக்கான் ததாதித்யாயினாம் நித்யம் அபவர்க்க பிரதோஹரிஹி அப்படின்னு விட்டார். அபவர்க்க பிரதோஹரிஹி, மோட்சத்தையே கொடுக்கிறவன் அதுக்கு வேண்டி இதெல்லாம் தரமாட்டானா? எதுவுமே நமக்கு வேணும். கீதா பாஷத்தை சாதிக்கும் பொழுது இப்ப வந்து காரிய தியாகம் பண்றான், காரிய இஷ்டி பண்ணான்னாக்கா அதோட பலன் என்ன, மழை பெய்யும். அந்த மழை பெய்ஞ்சதுன்னாக்க இவன் அவனுக்கு ஆசையே படக்கூடாது. அதனால அவன் வந்து இந்த காரிய திருஷ்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதான். ஏன் அப்படின்னாக்கா அவன் சத்தியாவதனம் பண்ணணும், தீர்த்தம் பண்ணணும், சத்தியாவதனம் பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், எத்தனை காரியம் இருக்கு. அது ஜலம் இல்லாம பண்ண முடியுமா? ஜலம் இல்லாம பண்ண முடியாது. ஜலம் இல்லாம பண்ண முடியாததுனால அந்த ஜலம் தீர்த்தவனுமே. அதுக்கோசரம் ஒரு உபாசகன் காரிய திருஷ்டி பண்ணா தப்பு கிடையாது. அந்த மாதிரி அன்னம் வேணும்னு பண்றான். அன்னம் போக்கியங்கள் வேணும். எதுக்கு போக்கியம்? நான் உடம்பு நல்லா இருக்கணும், எனக்கு ஆரோக்கியமான இருந்தாதான் என் உடம்பு, அப்போ என்னால உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். அப்பதான் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால அந்த சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்சம், அந்த உடம்பு நல்லா இருக்கணும்னாக்கா அதுக்கு அர்த்தம் வேணும், வஸ்து வேணும், பொருள்கள் வேணும், அதெல்லாம் வேணும்னாக்க அதுக்கெல்லாம் கர்மாவை பண்ணணும். அது கூட எப்படி மோட்சத்துக்கு ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கணும், அதுக்கு இதெல்லாம் நான் பண்றேன் அந்த சிந்தனை தான். அதே எனக்கு மழை வந்ததுன்னாக்கா நிறைய இது வரும் அப்படின்னு இல்லை, தீங்கின்ற நாள் எல்லாம் மாதம் மும்மாறி, தீங்கின்ற நாள் தான் திங்களும் மும்மாறி பெய்யுது. ஒவ்வொரு மாசமும் அங்க பெரியாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற 9 நாள் மழை பெய்யுமா, ஒரு மாசத்துல முதல் 9 நாள் மழை பெய்யும், 10ஆம் நாள் மழை பெய்யாது. ஏன்னா அந்த 1 நாள்ல 9 நாள் பெய்ய மழை மழையும் பூமி எழுத்துன்றோமா, திருப்பி 9 நாள் பெய்யும், அதுக்கப்புறம் 1 நாள் எழுத்துன்றோம், திருப்பி 9 நாள் பெய்யும், அதுக்கப்புறம் பூமி எழுத்துன்றோம். தீங்கின்றி நாடு எல்லாம் யாருக்குமே தீங்கு வரக்கூடாது. அந்த மாதிரி மாதம் மும்மாறி பெய்யுது. இது அரசனுக்கு போதுன ஒரு மழை, செங்கோல் தவறாத அரசனுக்கு, ஒழுக்கம் தவறாத ஒரு அந்தனனுக்கு, அதனால பதிவிரதவாசியை போதுறோம், அது உரிமையாவது சொல்றோம். இது அங்க வியாக்கியாக்காரா சொல்றக்க, இதெல்லாம் எதுக்கு இந்த மழை பெய்யறதுனாக்கா, வாழ உலகினில் பெய்தீராய் நாங்களும் வாழ நீராடு மகிழ்ந்து அப்படின்னு தான் அங்க இருக்கு. அதனால உலகினில் வாழ பெய்திராய் ஆழ்வினை கண்ணா அப்படின்னு. ஆகையினால இத மாதிரி நம்ம உபாதனத்தை அனுஷ்டிக்கணும், உபாதனத்தை அனுஷ்டிக்கணும்னு அதுக்கு தேவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே அல்ப சுகத்துக்கு போதரை எதிர்பார்க்கவே கூடாது. அதனால பலாபிசந்திர இடம் கர்மாவை அனுஷ்டிச்சாக்க அந்த கர்மா நமக்கு உபாதனத்துக்கு அங்கமா இருக்கும். அதனால இந்த மாதிரி பலத்தெல்லாம் எதிர்பார்க்காம, அதே மாதிரி பிராமண க்ஷத்ரிய வைஷ்யால் இவா தன்னுடைய வர்ண தர்மத்தை அனுஷ்டிக்கிறது, அதே மாதிரி ஆசிரமங்கள் பிரம்மச்சரி பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி இவா அவளுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறது. இப்படி பண்ணினோம்னாக்க இந்த கர்மா என்ன பண்றதுனாக்க நமக்கு சித்த சுத்திய கொடுக்கிறது. சித்த சுத்தி மனசு கல்மஷம் இல்லாம ஆயிடும். ஏன்னா நம்ம பழத்தை எதிர்பார்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மனசுல ஒரு ஆனந்தம் வருது. எத்தனையோ பேர் வீதியில போறா, எவ்வளவோ ஏழை தன் பசின்னு கேட்கிறான், அவனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் பயனுடைய சாதம் போடலீங்க, அவன் திருப்தியா சாப்பிடலாம். அதே மாதிரி வஸ்திரம் ஒண்ணா வஸ்திரம் கொடுத்துடுறீங்களோ, அத மாதிரி தீர்த்தம் கேட்கலாம், தீர்த்தம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். இந்த மாதிரி கொடுத்தவனாக்கா அவன் வேட்டியை ஒத்துட்டு மானம் காக்கப்பட்டதே, அத மாதிரி தீர்த்தம் பிராணம் காக்கப்பட்டது. அந்த மாதிரி அன்னம், அன்னமானது என்ன அப்படின்னாக்கா உடம்ப காப்பாத்துறது, ஜலம் பிராணனை காப்பாத்துறது. ஒரு சுபாஷித ஸ்லோகம் உண்டு, பிருத்திவியாம் திரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடை பாஷாண கண்டேஷு ரத்மசத்த பிரயுத்தியதே ரத்மசத்தோ விதீயதே அப்படின்னு இருக்கும். இந்த பூமியில மூணுதான் ரத்னங்களே இருக்கணும். என்னென்ன ரத்னம் அப்படின்னா ஜலம் ஒண்ணும், தீர்த்தம், அன்னம் போஜனம் நம்ம சாப்பிடுறவே அது, சுபாஷிதம் நல்ல வார்த்தைகள். ஆனால் மூடால் தான் ஒரு சாதா கல்ல பார்த்து இந்த ரத்னம் ரத்னம்ன்ற அந்த ரத்னத்தை போட்டு என்ன பிரயோஜனம், அது வெறும் உடம்புக்கு பாரமா இருக்கும். ஆனா இந்த ஜலம் இருக்கு பாருங்க, பிராணம் ரட்சிக்கும். அந்த மாதிரி அன்னம் இருக்கே அது சரீரத்தை ரட்சிக்கும். அது சுபாஷிதம் இருக்கு பாருங்க, நல்ல உபதேசங்கள், நல்ல உபதேசங்கள் நல்ல ஜீவனத்தையே நமக்கு கொடுக்கும். மானத்தோட வாழ்வான பிராணம் வாக்கு பரித்தேஜ் மானமேவ அபிபாலையே அனித்யோ பவதி பிராணமா மானந்தோ ஆ சந்திர தாரகம். இன்னைக்கும் சரி துரியோதன் ராவணன் அப்படின்னு நமக்கு பிடிக்கல, கைகேயி மந்தரா அப்படின்னா பிடிக்கல, அதே ராமன் பாண்டவாள் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சூர் பழக கைகேயி தான் பிடிக்கல, அதே சுமித்ரா தேவின்னு சுமித்ரா தேவியை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுறோம். சுமித்ரா தேவி நினைச்சா எவ்வளவு சிரமப்படுறோம். அந்த மாதிரி லோகத்துல நமக்கு நல்ல பேர் வரணும். கடைசி வரைக்கும் இருக்கிற பரியந்தம் நல்ல பேர் வாங்கிட்டோம்னாக்க, மானத்தோட வாழ்ந்துட்டோம்னாக்க, அது காலத்துக்கு அப்புறம் இல்லையா. அதனால இத மாதிரி இருக்கணும். ஆகவே இந்த தானம் நம்ம பண்றமே எதுவுமே எதிர்பார்க்காம பண்றோம். ஒருத்தருக்கு பண்ணினோம்னாக்க அவன் திருப்தியா சாப்பிட்டு போனாக்க நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷம் தெரியும். இது புண்ணியம் எல்லாம் இல்ல, புண்ணியம் எல்லாம் நம்ம நினைக்கிறது இல்ல. அவன் நல்லா சாப்பிட்டான், அவன் நல்லா சாப்பிட்டு போனான், அந்த சந்தோஷம் நமக்கு போடும். அந்த எண்ணம் தான் நமக்கு வருதே தவிர்த்து இதனால எனக்கு என்ன புண்ணியம் வரப்போகுது, இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு பிக்ஷு கணக்கு போடுறச்சு. ஆகையினால இந்த மாதிரி நம்ம பண்ற கர்மா பலத்தை எதிர்பார்க்காம எதை பண்ணினாலும் அது மனசுத்தியை குடிச்சுடுறது கொடுத்துடுறது. மனசுத்தியை கொடுத்துருக்கோங்க ஞான யோகத்துக்கு தானா போகும். ஆத்மா அவலோகனம் முக்கியம், ஆத்ம சாட்சாத்காரம், அது போகணும் பிரவர்த்திப்போம். இந்த சுத்தார்த்த சுரூபம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சுத்தார்த்த சுரூபம் தெரிஞ்சதுனாலயே நமக்கு இது வந்துடாது. அதுல கூட ஒரு அழுப்பு வந்துடும், அழுப்பு வந்துடும். நமக்கு கைவல்யம் இருக்கு, அது சுத்தார்த்த சுரூபத்தை அனுபவிக்கிறது, அது கூட நமக்கு மோஷம் கிடையாது. அதையும் தள்ளிடணும். அசாரம் அர்த்தசாரம் சாரம் சார தரம் தெஜேத் அப்படின்னு சுவாமி சாதிச்சுட்டு போயிட்டார். சார நஷ்கரஷாதிகாரத்து சார தரம் தெஜேத் அப்படின்னு கைவண்டியத்தை கூட விட்டுடுங்க, அது தேவையில்லை. வேற என்ன வேணும்னா பஜே சாரதம் சாஸ்திரே, சாரதம் சாஸ்திரி, சாஸ்திரத்துல எது சாரதம்னா மோட்சம் தான். அந்த மோட்ச ரத்னாகர இவாமதம், ரத்னாகரம்னாக சமுதிரத்துக்கு பேர். சமுதிரத்துல சமுதிர மதனம் பண்ணினா என்னென்னவோ வந்தது, அமிர்தத்துக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டா. ஆனா உண்மையான அமிர்தம் பிராட்டிதான் அவதரிச்சார். உடனே பிரமாள் கல்யாணம் பண்ணிட்டு சாரம் சார தமம் சார தரத்தை விட்டு சாரத்தை விட்டு சார தமமான அமிர்தம் பிராட்டி, அது பெருமாளுடைய எல்லாரும் பார்த்துட்டு இருக்கலாம். பார்த்துட்டு இருக்கச்ச போய் பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல இது என் இடம் அப்படின்னு உட்காந்துட்டாவோ, என்ன அழகான விஷயம் அது, அப்படிவே உட்காந்துட்டாவோ அப்படியானாக்க அதுக்கு வைசிஷ்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கிறது. அதனால இதுதான் முக்கியம் சாரதமம். அதனால இந்த சாரதமமான மோட்சத்துல நமக்கு புத்தி போகும். கைவல்யத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஐகிக ஆமுக்திக அல்ப சுகங்களையும் விட்டுட்டு கடைசியில மோட்சத்துல போய் சேர்த்து விடுறது. ஸ்ரீமூலத்துல பற்ற சாய்க்கிற ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வாழ் பிரிச்சுட்டேன். ஐஸ்வர்யம் இந்த மாதிரி பணம் ஐஸ்வர்யங்கள், இந்த லௌகீகமான ஐஸ்வர்யங்கள், அக்ஷரகதியும் கைவல்லி அனுபவம், பரமம் பதம் வா கை கூப்பினா மூணு குழந்தையும் கொடுத்துட்டாரும். அஞ்சலி பரம் வரதே தீபிய எல்லாம் கொடுத்துட்டோம். அஸ்மைனு கிஞ்சி திச்சதம் கிருதமிச்சதாம்பை கிம் நச்சதே கதையை போய உதார பாவகம். நீ வந்து இவனுடைய அவதாரியை எவ்வளவு என்ன சக்தியா இருக்குது அப்படின்னா கொண்டாடுற, அவ்வளவு விதமா கொண்டாடுற சிவனத்தில. அதுதான் மாதா தேவி சுமதி பகவான் அப்படின்னு சாதிக்கிற போட்டோம். அதனால கைவல்யம் கூட நமக்கு தேவையில்லை. பகவத் அனுபவம் வரைச்சே கைவல்ய அனுபவம் தானா வந்துடும். அதனால எந்த கர்மாவை பண்ணினாலும் பலத்தை அபேட்சிக்காம நாம பண்ணினோம்னாக்க நமக்கு சித்தசுத்தி வரும். சித்தசுத்தி வந்ததுனாக்க தானா ஞான யோகத்துல பிரவர்த்திப்பான். அதுல இருந்து பக்தி யோகத்துல பிரவர்த்திச்சு இவன் மோட்சத்துக்கு போகிற உபாயத்தை அனுப்பிச்சுடுவான். அதனால இந்த கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கங்களாக இருக்கு, அங்கங்களாக இருக்குது. அதுக்கு இவன் என்ன கேள்வி கேட்கிறா, சரி நீ அப்படி சொல்ற, இவ வந்து யஸ்ய தேவே பராசக்தி யதா தேவே ததா குரவ் தசைதே கபிதாக்கியத்தாக பிரகாசந்தே மகாத்மனா அப்படின்னு ஸ்வேதாசுதரம் அது சொல்றது. ஸ்வேதாசுதரம் சொல்றது இப்ப அங்க என்ன சொல்லிட்டு பகவானிடத்திலையும் அதே மாதிரியாகவே ஆச்சாரியனிடத்திலையும் யாருக்கு பக்தி இருக்குதோ அவனுக்கு இதோ இதுவரையும் நான் சொன்ன விஷயங்களும் பிரகாசிக்கும், சொல்லாத விஷயங்களும் பிரகாசிக்கும். சத்தியே ஏதே ஏதே சொன்ன விஷயங்கள், அப்புறம் அகத்திதா சப்தாக நாங்க இது பிரிச்சுக்கணும். அது அத்தனையும் அவனுக்கு வந்து எல்லாம் இது பண்ணிடும். சத்தாக பிரகாசந்தே எல்லாம் பிரகாசிக்கும்னு சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி இருந்ததுன்னா அந்த பக்தியினால ஞானம் தான் உற்பத்தி ஆகும்னு சொல்றது. மோட்சோத்பத்தி ஆகும்னு சொல்லலையே, ஞானம் தானே சொல்றது அங்க அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சுவாமி என்ன சொல்ற, ஞானமோ தியானம் ஞானம் வேதனம் உபாசனம் பக்தி அத மாதிரி வித்யை இந்த மாதிரி எந்த வாக்கியத்தை சொன்னாலும் சரி எந்த பதத்தை சொன்னாலும் சரி இவைகள்லாம் பரியாய பதங்கள் தான், பரியாய பதங்கள் தான். அதாவது ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள், அந்த சொற்களா இதெல்லாம் பதங்களா போயிடவே இவைகளுக்கு எல்லாம் தோஷம் கிடையாது. நீ ஞானம்னு சொன்னா கூட இது வந்து ஒரு உபாயத்துல தான் பரிவர்த்திக்கும். அதனாலதான் ஆனந்தத்திலேயே சொல்லிட்டோம், இது வந்து ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷம், ஒரு நிலை, விசேதமான நிலை. ஆனால் நீங்க அதை ஞானமோ தியானமோ உபாசனமோ என்ன சப்தம் சொன்னாலும் சரி, ஏன் அந்த மாதிரி சொல்லணும்னாக்க, இந்த விஜ்ஞாய பிரஜாம் குருவீத அப்படின்னு ஒரு வாக்கியம், விஜ்ஞாய பிரஜாம் குருவீத அப்படின்னு வாக்கியத்தை பாஷ்யக்காரர் லகு சித்தாந்தத்துல உதாரிக்கிறார். விஜ்ஞாய பிரஜாம் குருவீதம் சொன்னாக்க விஜ்ஞாய முதலில் அறிந்து கொண்டு பிரஜாம் குருவீத உபாசனத்தை அனுசரிச்சிடணும். இப்ப விஜ்ஞா பிரஜா அப்படின்னு ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே, அப்படின்னா ஞானத்தை அறிந்து கொண்டு ஞானத்தை பண்ணணும்னாக்கா என்ன அர்த்தம் அது அப்படின்னு கேள்வி வருமே. அதனால அதற்கு சமாதானம் சொல்லும் பொழுது பிரஜாய் பிரஜாம் அப்படின்னாக்கா உபாசனம் அர்த்தம். அதே மாதிரிதான் எல்லாமே விஜ்ஞாயன் அனுவாதம், அறிந்து கொண்டு சிரவணம், அதுக்கப்புறம் மனநம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். முதல்ல ஆச்சாரிய முகமாக உபதேசத்தை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு இது விஜ்ஞாய அதுதான் சிரவணம், அதுக்கப்புறம் மனநம் பண்ணுங்க. ஆச்சாரியன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கு, அது சர்டிபிகேட் கொடுக்கலாமோ. நம்ம யுக்திகளால் நமக்கு எத்தனை சந்தேகம் தான் வருதோ அதெல்லாம் சந்தேகத்தை போக்கிக்கணும், போக்கிண்டு இது சரியா இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். அதனால அதுக்கு மனநம், அதன் பிறகுதான் நிதித்தியாசனம்னு பேரு. ஆசைப்பட்டு மோட்சத்தை மோட்சத்துக்கு போகணும், உபாசனம் அனுஷ்டிக்கிறது. ஆகையினால ஞானம் அப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. நேற்றையோ சொன்னோம், ஆசை வந்தாலும் ஞானம், பிரீதி வந்தாலும் ஞானம், கோபம் வந்தாலும் ஞானம்தான், சுகம் வந்தாலும் ஞானம்தான், துக்கம் வந்தாலும் ஞானம்தான். அதெல்லாம் நிலைகள் தான், ஞானத்தினுடைய பல நிலைகள். அதுல பக்தி அப்படிங்கிறதும் ஒரு நிலையா இருக்கு. அந்த நிலையை கொண்டுதான் நாம சொல்றோம் அது. அதனால இந்த ஞான சப்தமோ தியான சப்தமோ உபாசன சத்தமோ வேதன சத்தமோ எல்லாம் அது மாதிரி பக்தியில தான் முடியும், பக்தியில தான் முடியும், அதுதான் பிரதிஷ்டையா இருந்தது. இது நியாயசித்தமானது. இது அதனாலதான் வித்யாசித உபாசித வேத அப்படின்னு சொல்றது. வேத வேதனா அறிந்து உள்ளதல் அர்த்தம். அது எவ்வளவு தூரம் போகணும்? உபாசன பர்யந்தம் போகணும். உபாசித்தே அப்படின்னாலும் அப்படிதான். அது நேற்றே சொன்னோம், நான் என் கிரகணியே நினைச்சிட்டு இருக்கேன், என் குழந்தையே நினைச்சிட்டு இருக்கேன், எங்க அப்பா அம்மாவையே நினைக்கிறேன் அப்படின்னும், அந்த மாதிரி இடத்துலாம் உபாசனம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. வெறும் பிரீதியா நினைச்சுக்கிறோம், ஸ்மரிக்கிறோம், அவ்வளவுதான். அதே உபாசித்தை நிஜித்தியாக இதெல்லாம் சொன்னோம்னாக்க பரமாத்மாவை நினைச்சிக்கிறது. அதனாலதான் இது லட்சணம் சொல்லும் பொழுது மகனீய விஷயே, மகனீய விஷயே பிரீதி பக்தி அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். மகனீய விஷயே ரொம்ப வசந்த அப்படி ஸ்லாகிக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதுல ஒரு பிரீதி உண்டாது பாருங்க, அந்த பிரீதி தான் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் சொன்னோம், நாரத சூத்திரத்தெல்லாம் பக்தி சூத்திரத்தெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு. அதனால நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சப்தங்கள் இதெல்லாம் இதுல போய் முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு. அது சாராகிறது சாதிக்கும் பொழுது காரியே ஹேதௌஜ பக்தி அப்படின்னு சாதிக்கிறது. இப்ப பாருங்க, நவவித பக்தின்னு சொல்றோம், சிரவணம் கீர்த்தனம் இதெல்லாம் சொல்றோம். இப்போ இவைகள்லாம் கூட பக்தி தானே, பக்தி யோகமும் பக்தி தானே. இப்ப இதுவும் பக்தி அதுவும் பக்தினா என்ன சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் அங்க பக்தி. ஹேது காரியம்ன்றது இந்த ஹேது, ஹேதுங்கிறது பக்தி யோகம் நமக்கு சித்திக்கணும். அதுக்கு ஸ்நானம் பண்ணுங்கோ, கீர்த்தனம் பண்ணுங்கோ, அது மாதிரி பாத செய்யணும், இந்த மாதிரி நான் இதை பக்தி சொல்றது. இந்த இதெல்லாம் சாதனமா இருக்கு, ஹேதுவா இருக்கிறது. அதுக்கு காரியமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா, சாட்சாத் பக்தி யோகத்தை அடையிறது. அந்த பக்தி யோகத்தை அடையிறதுன்றது இந்த இடத்துல சொல்லப்படுது நவவித பக்தி. இப்படி நவவித பக்தியினாலும் நாம அடைய போறது எது அப்படின்னாக்கா, பக்தி யோகம் உபாசனம் அப்படின்னு அர்த்தம். அதனால சிறு சிறு பேதங்கள் இருக்கும், சிறு சிறு பேதங்கள் இருக்கும், ஒரேடியா பேதம். அது இதேதான் இது அப்படின்னு கிடையாது, இதேதான் அது அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன பேதங்கள் இருக்கலாம், அதுதான் வெறும் ஞானம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த எல்லா சப்தங்களும் இது இதுல போய் முடிக்கணும், பக்தி யோகத்திலையும் முடிக்கணும். பாஷகாரர் லோக சித்தாந்தத்துல உபாசன பரியாயத்வா பக்தி சப்தஸ்ய அப்படின்னு சொல்லிட்டார். உபாசனத்துக்கு பரியாயம் தான் பக்தி சப்தம் அப்படின்னு சாச்சிட்டாரு. அங்க சுபபிரகாசிக சொல்லச்ச கடம் கும்பம் அப்படின்னு சொன்னான். இப்போ கடம் கும்பம் அதாவது ஹஸ்தா கரஹான்னு சொல்றோம், ஹஸ்தா கரஹான்னு ஒரே அர்த்தம் தானே. அந்த மாதிரி பரியாயம் கிடையாது, அந்த மாதிரி பரியாயம் கிடையாது. உபாசனம் பக்தின்றது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். நம்ம சொல்றோம் பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்லாம் சொல்றோம், கத்தித்திரையெல்லாம் சுவாமி சாச்சிருக்காரு பாஷகாரு, அந்த மாதிரி இது. அதனால இதெல்லாம் சமானார்த்தகமா இருந்தா கூட சில விஷயங்கள், சில விஷயங்கள் இந்த இடத்துல வேறுபட்டு இருக்கும். அதனால எதுவும் தவறானது கிடையாது, அப்படிப்பட்டது இது. சரி, இதெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது, எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறதுனாக்கா, அதாவது மீமாம்சக்கால் ஒரு விஷயம் சொல்றா, பசுநாயதேத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, பசுநாயதேதன்னாக்கா பசு அப்படின்னாக்கா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், பசுனாக்கா போ அப்படின்னு சொல்லுவோம், பசுமாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மீமாம்சக்கால் என்ன பண்ணிட்டாருனாக்கா, வேத வாக்கியத்தை கொண்டு பசு அப்படின்னாக்கா நாலு கால்களை உடையவை பசு அப்படின்னு சொல்லிட்டார். நாலு கால்களை உடையவை அப்படின்னாக்கா எத்தனை ஜந்துக்கள் இருக்கு, எத்தனை ஜந்துக்கள், அவைகள் அத்தனையுமே நாலு கால உடையது தானே, அதனால எல்லாம் நாலு கால்களையும் உடையவைகள் தான் அவைகள். அதனால இது எதை எடுத்துக்கிறது, பசுநாயத்தியத்தை அப்படின்னாக்கா எரும் மாட்டை உட்காந்து யாகம் பண்ண முடியுமா, அல்லது பசுமாட்டை வெட்டி யாகம் பண்ண முடியுமா, இல்ல சிங்கம் நாலு காலு, புலி நாலு காலு, அது மாதிரி குரங்கு நாலு காலு, எத்தனை எதை வச்சு வெட்டி பண்ற இது பண்ற யாகம் பண்றது அப்படின்னு கேட்டு வந்துருமே. அதுக்கு சாகோவா மந்திரவர்ணாத்தேன்னு சாகபிஷ நியாயம்னு பேர் இருக்கு, மேம் செய்த சாகபிஷ நியாயம். இந்த சாகபிஷ நியாயத்தை கொண்டுதான் நாராயண சித்தார்த்தமே நிர்ணயம் பண்ற இதுல தத்துவ தகவலா வரப்போறோம். தத்துவ தகவலா அப்படின்னு இந்த இதுலயே நாயக தரத்துல வரும். மலையில ஐஷங்கர் எடுத்துருந்தப்போ அப்போ ஒரு மாத்தர், மாத்த வியாசராயம் ஒரு பேடா இருக்குது, அவரும் ஐஷங்கரம் சேர்ந்து நாராயண சித்தார்த்த விசாரத்தை பண்ணினான். அதுக்கு அடியும் போட்டிருந்தார் ஸ்ரீகாரன் சுவாமி, தேவனாவளவன் சுவாமி போட்டிருந்தார், தேவனா நம்ம தேவனாச்சார சுவாமியும் சொல்லியிருந்தார் அடியன்ட்டு. இப்போ நான் என் பிள்ளை கல்யாணம் நடக்க முடியாது இப்போ அப்படின்ட்டு அடியன் தேவனாச்சார சுவாமி, அப்புறம் சோகத்தூர் சுவாமி, கூத்தப்பாக்கம் ரங்கநாதன், நாங்க நாலு பேர், ஸ்ரீ வைஷ்ணவா மாத்மால் ஒரு நாலு பேரு அதை வச்சு நடந்துறாங்க. அப்ப இந்த சாகபக நியாயத்தை சொல்லி வச்சுதான் நாராயண சித்தாஸ்திரம் முடிச்சோம். அந்த இதுல வரும் பாருங்க வரராஜ சித்தாஸ்திர சாமானிய புத்தி ஜனகாஸ்து சதாதி சப்தாக தத்வாந்தர பிரமகதஸ்ய சிவ அதிவாசக நாராயணே துவைகரீஷ வஹந்தியரண்யம் அன்னத்தவத்தி பரிகல்பிதம் ஐககண்டியம். இப்போ ஆத்மா சத்து ஆகாசம் இத மாதிரி சில சப்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சாமானிய சப்தங்கள், அவைகளும் சரி. தத்வாந்தர பிரமகதம் சிவாதி வாச்சக சிவன் கிரண்ய கர்ப்பன் ருத்ரன் சக்தி ஸ்கந்தன் இத மாதிரிலாம் தத்வாந்தரம் வேற தத்துவம். அதை போய் பரதேவத்தையா சட்டையை நினைச்சுப்பா. ஆனா இந்த அத்தனை சப்தங்களுமே இதெல்லாம் சாமானிய சப்தங்கள், அது விசேஷமான நாராயணத்துல முடியும். நாராயணே துவைகரீச வாந்தி அனன்யம் அன்னர்த்தவர்த்தி பரிகல்பிதம். சிவன் மங்களகரம் அர்த்தம், இவன் தானே மங்கள அனாந்த மங்களம் அப்படின்னு சொல்றமே. அதனால எல்லா மங்களத்துக்கும் மங்களகரமானவன் இவன். இத மாதிரி அங்க சொல்றேன், இதுக்கு சாகபுஷ நியாயம் தேவைக்கு பசுநாய சேதன்னு சொன்னாக்காளுடைய மிருகத்தை கொண்டு யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா நாலு காலம்னா எது வரும் அப்படின்னா சாகோவா, சாகம்னாக்க வெள்ளாட்டுக்கு பேர், வெள்ளாட்டுக்கு சாகம்னு பேர். அந்த வெள்ளாட்டை கொண்டு யாகம் பண்ணணும்னுட்டு அங்க இருந்தது சாகத்தி ஒபாயா அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்கு, மந்திரவர்ணம் இருக்கு. அதை கொண்டு சாக சப்தத்தை கொண்டு வெள்ளாடும் பசு சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். இது சாகபுசன்யான் பேர். அந்த மாதிரி லோகத்தை உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அந்த ஞானம் இருக்கிறத சாதாரண பொது அறிவு அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க பிரஜா விஜய பிரஜா குமீத அப்படின்னா பிரஜா அப்படின்னு சொன்னாக்க அது விசேஷமான ஞானத்துல பரிவசித்தோம் முடியும். அது விசேஷமானது எது அப்படின்னாக்க உபாசனம் அர்த்தம். அதனால சாகபுசன்யாயத்தை கொண்டு இத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சாமானியோக்தி விசேஷத்துல முடியணும். அதிகாரம் பரிசுனைய வசதா அப்படின்னு சாதிக்கிற இதே விஷயத்துல இதுல ஆவர்த்தியரியணத்தை நாலாவத்தியாயம் முதல் பாதத்துல ஆவர்த்தியரியணம் அந்த ரெண்டு ஸ்லோகம் சங்கீதி சொல்லும். அதுக்கப்புறம் அதிகாரம் ஆரம்பம் அதுல பத்து ஸ்லோகம் வரும். அதுல நாலாவது ரெண்டாவது ஸ்லோகம் ஆரம்பத்துல பார்த்தா நாலாவது ஸ்லோகம் அதோட சொல்லிட்டு அங்க வந்து இந்த மாதிரி பசு வச பசு நய வசதக அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க சுவாமி தேசியம் அறிகரண சாரி அதையே இங்கே எடுத்து சொல்றோம். ஆகையினால இப்ப என்ன ஆச்சு, இது வரையத்தோம் உபாசனம் அப்படிங்கிற பக்தி இருக்குது அதுதான் மோக்ஷோபாயமாக இருக்கும். அது நூற்றுக்கணக்கான ஸ்துதிகளினால சித்தமானது, அது பிரீதி ரூபமானது, அது பிரீதி ரூபம். பிரீதி ரூபமான ஞானம்தான், ஞானமே பிரீதி ரூபத்தை அடையிறது. அதற்கு எது அங்கமா இருக்கும், அதுக்கு உபாயமா இருக்கிறது எதுனாக்க பலத்தை எதிர்பார்க்காம அனுஷ்டிக்கக்கூடிய கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் வர்ணாசிரம தர்மங்கள் அவையெல்லாம் தான் அதுக்கு அங்கமாக இருக்கும். அதனால ஞானமோ தியானமோ உபாசனமோ வேதனமோ வித்யையோ எதுவா இருந்தாலும் எந்த சப்தமா இருந்தாலும் சமமான பலம், ஒரே பலம் தான் அவைகள். நீங்க விஜய பிரஜா குன்மீதன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், உபாசீதன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், வித்யாத் அப்படின்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், வேதன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன், தியாயித்தேன்னு சொன்னாலும் மோட்சம்தான் பலன். அதனால சமமான பலன் இருக்கிறதுனால இந்த மாதிரி சாதாரண சப்தம் கூட விசேஷமான பக்தி சொல்லக்கூடிய சப்தத்துல போய் முடிச்சிடும். அதனால உபாசனம் தான், பக்தி யோகம் தான் மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். பக்தி முக்தேருபாய சமஃல விஷய சைவயுக்தா பிரதிஷ்ட சாமான்யோக்தி ஸ்தமான பிரகரண படிதா பர்யவஸ்யே விசேஷே பாருங்க. முக்தி பாயத்த சொல்ற பக்திரேவே முக்தே உபாய, பக்திதான் முக்திக்கு மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு. எப்படி? ஏன்னா ஸ்ருதி சதவிகிதா, அநேக ஸ்ருதி. சதம்ன்றது சாதாரண ஒரு எண்ணிக்கைய சொல்றது கோசம், நூறு தான் இல்ல, நிறைய வாக்கியங்கள், அநேகமான ஸ்ருதி வாக்கியங்கள்னால ஸ்ருதிகள்னால விதிக்கப்பட்டிருக்கிறது. உபாயன்றது பக்தின்றது ஸ்ரீலிங்கம், ஆனால் உபாயன்றதுதான் புல்லிங்கம், அதுதான் இங்க விதிக்கப்பட்டிருக்கு. அதனால உபா விகிதகா ஸ்ருதி சத விகிதகான்னு புல்லிங்கத்திலே ஆண்பாளிலேயே பிரயோகம் பண்ணிட்டேன். சாச்ச அந்த பக்தி கூட பிரீத்தி ரூபா தீ, நிரதிசயமான பிரீதி, சாதாரண பிரீதி இல்ல. என் குழந்தைகிட்ட வர்ற மாதிரி, என் கிருஷ்ண கிட்ட வர்ற மாதிரி, என் அப்பா அம்மாட்ட வர்ற மாதிரி இல்ல, அது அது நிரதிசயமான பிரீதி ரூபம். அது அந்த ஞானம்தான், ஞானம்தான் இந்த இடத்துல பக்தின்னு சொல்லப்படுறது. அதாவது தர்மபூத ஞானம் இருக்கே, அதனுடைய ஒரு நிலை அவசார சேஷம் தான் இது. அதனால ஞானம்தான் பக்தி, பக்தி தான் ஞானம். அது சரி, முக்திக்கு உபாயம் வந்து பக்தின்னு சொல்லிட்டு மோட்சத்துக்கு பக்தி தான் உபாயம். அந்த பக்திக்கு எது உபாயம் அப்படின்னு கேட்டாக்க, பழேச்சாதி உபதி விரகிதம், பல இச்சா பக்தி உற்பத்தி ஆகணும்னாக்க பழம் முதலாளிகள்ல இச்சை வரதோ இல்லையோ அந்த உபாதி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காரணத்துக்கோசனும் நம்ம கர்மாவை அனுஷ்டிக்க கூடாது. பழத்துல இச்சை இல்லாம கர்மாவை அனுஷ்டிக்கணும். அப்படி நாம அனுஷ்டிச்சோம்னாக்க அந்த அது என் பேர் விட்ட என்னென்ன தர்மம், வர்ணாசிரம தர்மங்கள், வர்ணாசிரமாவே அதுதான். அந்த மாதிரி பண்ணணும், அது அதை பண்ணணும். வர்ணாசிரம் வாங்க போதும், அதாவது பிராமணத்தாய வர்ணங்கள் இருக்கு, அந்த வர்ணங்களுடைய கர்மா. அது மாதிரி பிரம்மச்சரிய ஆசிரமாயுடைய கர்மா. அது இத மாதிரி பண்ணினோம்னாக்க நமக்கு சித்த சுத்தி உண்டாகும். சித்த சுத்தி உண்டானாக்க பக்தி உற்பத்தி ஆகும். அதனால இதுல பிரயோகம். சரி, இப்ப ஞான சப்தத்துக்கு தியான சப்தத்துக்கு ரெண்டுத்துக்குமே சமான அர்த்தம்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனால் அந்த ஞானத்தினால ஞான பக்தின்னு பண்ணாக்க அதனால ஞானம் தானே உண்டாகும் சொல்றது. எத்திரைய பராபக்தி நட்டது, அதனால அதுதானே வருது. அதனால பக்திக்கு ஞானம்தான் பலன் அப்படின்னு வருது. மோட்சம் பலன் இல்லையே அப்படின்னு கேட்ட ஆகும், அது தவறு. அந்த ஞானம் கூட என்னது தெரியுமா, மோட்சோபாயம் அர்த்தம். பொதுவா ஆச்சாரியருக்கு பரமபக்தியோட தர்க்கம், அப்போ அந்த ஆச்சாரியனுடைய பரமக்கிறப்ப அவன் பேர்ல பிரவகிக்கிறது. அப்படி பிரவகிச்சதுன்னாக்க அவன் ஞானத்தை அடைகிறான். எப்பேற்பட்ட ஞானம், உபாய விஷயகமான ஞானம். அதுக்கப்புறம் அந்த உபாயத்தை அனுப்பிச்சான்னு மோட்ச விஷயகமான ஞானம் வந்துடும். மோட்ச விஷயமான ஞானம்னு அனுபூதி, அதாவது நேற்று சொன்னவே உபயமாவது ஒரு ஞான விசாச விசேஷம் அப்படின்னுட்டோம், அதுவே கிடைச்சிடும். அதனால ஞானம் தியானாதி வாசம், ஞானம் தியானம் உபாசனம் வரானது எங்களுக்கு சமபல விஷயா, சமபல விஷயம். அதாவது சமமான பலத்தை கூடிய விஷயம், சமமான பலம். விகல்பா அவிசிஷ்ட பலத்வாத் அப்படின்னு சூத்திரகாரன் பதிக்கிறது. இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் அழுதே அவைகள்ல எந்த வித்தியாவும் யாரும் நோட்டிக்கலாம். தார வித்தியோ, வைஷ்ணவ வித்தியோ, பஞ்சாக்னி வித்தியோ, எந்த வித்தியா இருந்தாலும் சரி, எவ்வளவோ பிரம்ம வித்தியைகள், அந்த பிரம்ம வித்தியில எந்த வித்தியாவும் நோட்டிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா எந்த வித்தியை அனுப்பிச்சாலும் பலன் ஒண்ணுதான் விகற்பாதிகரணம் வரப்போறது. நாலாவது மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல 25வது அதிகரணம், விகல்போ அவிசிஷ்ட பலத்வாது அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அதனால அங்க வருது. அதனால அந்த அதிகரணத்தை கொண்டு பார்த்தோம்னா என்ன விகல்பிதம், பலன்னா ஒரே பலனா இருக்கிறதுனால எதை பண்ணா என்ன, நாராயண கோயிலுக்கு நாலு பக்கம் ஆகுதுபடி, வடக்கு வாசல் நுழைஞ்சாங்கன்னா தெற்கு வாசல் நுழைஞ்சாங்கன்னா கிழக்கு வாசல் நுழைஞ்சாங்க, போய் சேர போது மூலஸ்தானத்துல அக்னான உதவித்தான். அதனால எந்த வழியா இருந்தாலும் ஒரே ஒரே இடத்துக்கு தானே போக போறோம். அத மாதிரி இது பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாம் விகல்பின்தான். இது ஏன் அப்படின்னாக்க சமபல விஷயா, ஒரே பலம் தானே. அதனால சைவ பக்திரேவ பக்திதான் பிரதிஷ்டா, அதுதான் பரியவசாக பூமி, அதுதான் முடியிறது, அதுதான் பக்தியில தான் பிரதிஷ்டிதமா இருக்கு. இந்த அனைத்து சப்தங்களும் ஞான சுத்தம் தியான சுத்தம் உபாதன சுத்தம் இதெல்லாம் அப்படின்னு யுக்தா, அது சரியா நியாய சுத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம் இந்த வாக்கியங்கள் எல்லாம். அதனாலதான் உபாசித நிதித்யாஸ்தர்யா வேத ஞாத்வா இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் பிரம்ம வித்தியை தான் சொல்றது, ஞான சுத்தம் இவைகள் தான். அதனால தோஷமே கிடையாது. நீங்க சொல்ற வெறும் ஞானமே மோட்சத்துக்கு உபாயம் சொல்றதுனா இங்க அர்த்தமே கிடையாது. அத மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருந்தது, சாமானிய உத்தி என்ன அப்படின்னாக்க, ஞானம்ன்ற சப்தமும் தியானம்ன்ற சப்தமும் வித்தியைன்ற சப்தமும் உபாசனமும் எல்லாம் ஒரே பக்தியை சொல்றோம்னு சொல்றீங்களே, அது எப்படின்னாக்க சமான பிரகரணம் படித்தா ஒரே பிரகரணம், அதாவது பிரம்ம வித்யா பிரகரணம். பிரம்ம வித்யா பிரகரணங்கள்ல இந்த மாதிரி சப்தங்கள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அது சாமானியோக்தி, சாமான்யமாக ஞானம் இதெல்லாம் சொன்னா கூட விசேஷ பரியவசியே விசேஷத்துல முடியும். அதுக்குதான் சொன்னோம் சாகபுஜ நியாயம் அப்படின்னு சொல்றோம். இந்த சாகபுஜ நியாயத்தை கொண்டு பார்த்தாக்க எந்த சப்தமா இருந்தாலும் அதுலதான், அதனால நீங்க எதை உபாசனத்துக்கு சொல்லக்கூடிய எந்த சப்தமா இருந்தாலும் சரி அத மாதிரிதான் முடியணும், பக்தியில தான் முடியணும். இது காரிய பக்தியோ அல்லது சேது பக்தியோ எந்த சப்தமா இருந்தாலும் கடைசியில் அதுல போய் முடியணும். கொஞ்சம் கொஞ்சம் பேதம் இருந்தா கூட தவறு கிடையாது. ஆகையினால இதுதான் சரி. சொன்னது இதுதான். ஞான ரூபத்தை அடைந்த உத்கிருஷ்டமான விஷயத்துல உண்டாகக்கூடிய பிரீதி, அந்த பிரீதி தான் பக்தின்னு சொல்லப்படுறது. அது கர்மாக்களை வர்ணாசிரம தர்மங்களை அங்கங்களாக உடையும், அங்கங்களாக உடைத்தா இருக்கும் அது. அது ஏன் அப்படின்னா சமமான பலத்தை கூடியது. அதனால ஞானம் சரி தியானம் சரி பக்தியில தான் முடியிறது. இதெல்லாம் பலத்துல பலத்தை எதிர்பார்க்காம பண்ற கர்மாக்கள், அப்படிலாம் பண்ணினாதான் இது நடக்க முடியும். அதனால பக்தி தான் உபாயம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால தரிச்ச முடிச்சுட்டு இப்ப இந்த ஸ்லோகத்தை திருப்பி சேர்க்கலாம். பக்தி ருபாய ஸ்ருதி சத விஹிதா சாததி பிரீதி ரூபா தன்னிஷ்பத்தியை பதேத்யாதி உபதி விரகிதம் கர்மவர்ணாசிரமாதேயானாதிவாசம்சமபலவிஷய்யாசைவயுக்தாப்ரதிஷ்டாநாமான்யம்யுத்தமானப்ரகரணபடிதாபரியவஸ்யேத்விதேவே கவிதாக்கியகம்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ. அடியேன்.